ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. வேகாசேதோரிதம் ஸ்தோத்ரம் வெங்கடேஷேன நிர்மிதம் யே படந்தி ஜனாஸ்தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி. வேகாசேதோரிதம் ஸ்தோத்ரம் வெங்கடேஷேன நிர்மிதம் யே படந்தி ஜனாஸ்தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி. 10வது பத்தியம் ஸ்ரீ வேகாசேத ஸ்தோத்ரம். யதோக்தம் ஹரிஹி குருதே, இதான் ஆபரேட்டிவ் பார்ட். ஹரிஹி குருதே, எம்பெருமான் செய்கின்றான். கிருதாது ஆத்மநேபதம், கரோதி குருதே. கரோதின்றது பரஸ்பத ரூபம், குருதேன்றது ஆத்மநேபத ரூபம். குருதே ஹரிஹி குருதே, எம்பெருமான் செய்கின்றான். எப்படி செய்கின்றான்? யதோக்தம் குருதே, வேண்டியபடி கட்டளையிட்டபடி பிரார்த்தித்தபடி செய்கின்றான் எம்பெருமான். யதோக்தம் சொன்ன சொன்ன வண்ணம் அந்த அர்த்தம். யாருக்குன்னு கேட்டால் தேஷாம் அப்படின்னு சொன்னார். தேஷாம்னு அவர்களுக்கு, தது சப்தம் தஸ்ய தயோகோ தேஷாம். எவர்களுக்குன்னு கேட்டால் ஏ ஜனாக படந்தி, யஹ யௌ ஏ, எந்த ஜனங்கள்லாம் படிக்கின்றார்களோ, எந்த ஜனங்கள் படிக்கின்றார்களோ தேஷாம். எதை படிக்கின்றார்கள்னு கேட்டால் இதம் ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர்கள் ஆச்சு. என்ன ஸ்தோத்திரம் இது? வேகாசேதோகோ ஸ்தோத்திரம். இதம் வேகாசேதோகோ ஸ்தோத்திரம், இந்த வேகாசேத்து எம்பெருமானை பற்றிய ஸ்தோத்திரத்தை எவர்கள் படிக்கின்றார்களோ, வாசிக்கின்றார்களோ, பக்தியோடு பாராயணம் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக இந்த எம்பெருமான் இருக்கின்றான். யாரால் செய்யப்பட்டது? வெங்கடேஷேன நிர்மிதம், வெங்கடேச கவியால், வேதாந்த குருவினால் நிர்மித்தம்னா இயற்றப்பட்ட இதம் இந்த வேகாசேதோகோ ஸ்தோத்திரம். வேகாசேத்து ஸ்தோத்திரம் தான் வேகாசேதோகோ ஸ்தோத்திரம். இந்த வேகாசேத்து பிரம்மண்ட ஸ்தோத்திரமானது, அதை இது ரெண்டாம் விபக்தி, அந்த ஸ்தோத்திரத்தை ஏ ஜனாக படந்தி, எந்த ஜனங்கள்லாம் படிக்கின்றார்களோ, தேஷாம் அவர்களுக்கு யதோக்தம் ஹரிஹி குருதே, அவர்கள் வேண்டியபடி இந்த எம்பெருமான் செய்கின்றான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வேகாசேதோகோ இதம் வேகாசேதோ ரிதம்னாச்சு ஸ்தோத்திரம். இரண்டாம் வெற்றுமை வெங்கடேஷேன, மூன்றாம் வெற்றுமை வெங்கடேஷ கவியினால் நிர்மித்தம்னா நிர்மாணம் செய்யப்பட்டது இது நபும்சகலிங்கம். ஏ யஹ யௌ ஏனு பிரதமாவதி பகுவச்சனம், படந்தி படிக்கின்றார்கள், தாத்பரியம் படிக்கின்றார்களோ அப்படின்னு அர்த்தம். ஜனாஸ் தேஷாம், ஜனாக தேஷாம், ஜனாஸ் தேஷாம், எப்பவுமே தகாரத்துக்கு முன்னாடி விசர்க்கம் வந்தால் அது சகாரமாக மாறிடும், இஸ்துன்னு மாறிடும், தாக்கு முன்னாடி வந்தால். யதோக்தம் யதா உக்தம் யதோக்தம் குருதே ஹரிஹி ஹரிஹி குருதே. உதரவ அன்பைத்த பார்த்தோம்னா வெங்கடேஷேன நிர்மித்தம் இதம் வேகாசேதோகோ ஸ்தோத்திரம் ஏ ஜனாக படந்தி தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி அல்லது ஹரிஹி குருதே. இதான் அந்த கடைசி பத்தியத்தினுடைய அர்த்தம். 10வது பத்தியம் பலஸ்துதியாக அமைந்திருக்கின்றது ஸ்ரீ வேகாசேத்து ஸ்தோத்திரத்திற்கு. இத்தோடு அந்த வேகாசேத்து ஸ்தோத்திரமானது நிறைவு பெறுகின்றது. நாம் எல்லோருக்கும் அல்லது நம்ம எல்லாருக்கும் பகவான் அந்த பக்தியை கொடுக்கணும். பக்தியை கொடுத்து நமக்கு என்னென்ன கைங்கரியங்கள்லாம் நடக்கணுமோ அந்தந்த கைங்கரியங்களுக்கு அவன் நாம் சொன்னபடி அல்லது நாம் ஆசைப்பட்டபடி நாம் பிரார்த்தித்தபடி அதெல்லாம் நடத்தி கொடுக்கணும் பகவான்னு பிரார்த்தனை பண்ணிண்டு நம் அனைவருக்கும் பக்தி கைங்கரியம் எல்லாம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு அந்த வேகாசேத்து எம்பெருமானை பார்த்து கொண்டு இந்த வேகாசேத்து ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை அடியேன் நிறைவு செய்கின்றேன். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாஜ வேதாந்த குருவே நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷ்காய நமஹா.